ಶ್ರೀಮನ್ನೂತನ ರಂಗನಾಥರಾರಬ್ಧಾತ್ಮ ವಿದ್ಯಾಲಯ ಶ್ರೀಮನ್ನೂತನ ಲಕ್ಷ್ಮಣಹರಿತರ ಸಂಪ್ರಾಪ್ತ ತುರ್ಯಾಶ್ರಮಂ ಶ್ರೀ ವ್ಯಾಸೇಂದ್ರ ಕಟಾಕ್ಷ ಸಂತತ ಸುಧಾ ಲಕ್ಷ್ಯಾತ್ಮ ಯೋಗಾಂಕ್ಷಿತಂ ಶ್ರೀಮನ್ನೂತನ ವಾಗಧೀಶಯಂ ಭಕ್ತ್ಯಾಶ್ರಯಾಮೋ ಗುರುಂ ನವ್ಯವಾಗೀಶ ಯೋಗೀಂದ್ರ ಹಯಾಸ್ಯ ಪರಸೇವಿನಂ ಬ್ರಹ್ಮತಂತ್ರ ಸ್ವತಂತ್ರಹರ್ಯಂ ಭಜಾಮ ಸ್ವಾತ್ಮ ಸಂಪದಂ ಯಸ್ಯ ವಾಗ್ವೃದ್ಧಿ ಪರ್ಯಂತ ಯತಿ ರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣ ಬದ್ಧ ದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ ಶ್ರೀ ವಿಷ್ಣು ಚಿತ್ತಕುಲನಂದನ ಕಲ್ಪವಲ್ಲೀಂ ಶ್ರೀರಂಗರಾಜ ಹರಿಚಂದನ ಯೋಗ ದೃಶ್ಯಾಂ ಸಾಕ್ಷಾಕ್ಷಮಾಂ ಕರುಣಯಾ ಕಮಲಾಮಿವಾನ್ಯಾಂ ಗೋದಾಮನನ್ಯ ಶರಣ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ಸಭಾಯೈ ನಮಃ. ವೇದಂ அனைத்துக்கும் வித்தாகும் என்ற தலைப்புல நாம் இன்று 22வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். 22வது பாசுரம் அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே என்று தொடங்கக்கூடியதான பாசுரம். இந்த பாசுரம் மிகச்சிறந்ததான பாசுரம். அர்த்த பஞ்சகம் அப்படின்னு ஆரம்பத்திலிருந்தே அடியன் சில விஷயங்களை விஜாபித்துக் கொண்டு வருகிறேன். பிராபியசிய பிரம்மணோ ரூபம் பிராப்திஷ்ட பிரத்யேகாத்மனா பிராப்தி உபாயம் பிராப்தி பலம் பிராப்தி விரோதி அப்படின்னு சொல்லக்கூடியதான அர்த்த பஞ்சகம். அந்த அர்த்த பஞ்சகத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய பிராப்திஷ்ட பிரத்யேகாத்மனா என்று பிரத்யேகாத்மாவினுடைய ஜீவனுடைய தன்மைகளை விளக்கி சொல்லக்கூடிய பாசுரமானது இந்த 22வது பாசுரம். ஒரு ஜீவன் எப்படி இருக்கிறான், எப்படி இருக்க வேண்டும் என்பதை விளக்கக்கூடியதான பாசுரம் இந்த பாசுரம். இந்த பாசுரத்தை தினந்தோறும் நியமத்துடன் யார் ஒருவர் அனுசந்தானம் பண்ணி கொண்டிருக்கிறாரோ அவர்கள் அவர்களுடைய ஆரோக்கியம், அதே மாதிரி விவாகம் முதலான நல்ல காரியங்கள், செல்வம் இதெல்லாம் அடைவதற்கான தடங்களாக இருக்கக்கூடியதான பாப நிவிருத்திகள் தொலையும் என்று பெரியோர்களாலே சொல்லப்படுகிறது. ரொம்ப அழகான பாசுரம் இந்த பாசுரம். சங்கம் இருப்பார் போல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் என்பாவாய், ரொம்ப அழகா இருக்கு. சங்கம் இருப்பார் போல தொடக்கமாக எங்கள் மேல் சாபம் இழிந்தாலோர் என்பாவாய் என்று முடிவரும் வரை ஒரு ஜீவனுடைய தன்மையானது மிகச்சிறப்பாக சொல்லப்படுகிறது. பெருமாள் எப்படி ஜீவனுக்கு உபகாரங்கள் பண்ணி கொண்டிருக்கிறான் என்பதும் காட்டப்படுகின்றன. நம்மாழ்வார் பாசுரத்தில் மிக முக்கியமான பாசுரம் ஒன்று இருக்கு. 4வது 10 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உலகத்தாருக்கு ஒரு உபதேசத்தை நம்மாழ்வார் செய்கிறார். ஒரு நாயகமாய் ஓட உலகுடனாண்டவர் கருணாய் கவர்ந்த காவலர் சிதைகிய பானையர் பெருநாடு காட இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர் திருநாடன் தாழ் காலம் பெற சிந்தி தூய்மினோ என்று சொல்லக்கூடியதான பாசுரம். வைராக்கியத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், வைராக்கியத்தை பெறுவது நாம் எப்படி பெற வேண்டும் என்பதை மிகச்சிறப்பாக காட்டக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம். யாரையும் லோகத்தாரை ஸ்தோத்திரம் செய்வதற்கு முன்பு எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்று இந்த பாசுரத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கலாம். சுவாமி தேசிகனே சொல்றார் இல்லையா, சோனி கோண சதாம்ச பாலன கலா துர்வார கர்வானல க்ஷுப்ய க்ஷுத்ர நரேந்திர சாட்டு ரச்சனா தன்யாண்ணமன்யாமகே. ரொம்ப அழகா சொல்றார் சுவாமி தேசிகன். வாய்கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன் ஆய்கொண்ட சீர் வள்ளல் ஆழிப்பிரான் எனக்கே உளன். அழுவார் சொன்ன வார்த்தை. எம்பெருமான் திருவடியை பற்ற வேண்டும், மற்ற விஷயங்களை நாம் பெறுவதற்கு முயற்சிக்க கூடாது. அதனாலதான் அங்கன்மா ஞாலத்து அரசர் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஞாலம் அப்படின்னா சரீரம்னு அர்த்தம். பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்ரமித்யபிதீயதே ஏதத்யோ வேத்தி தம் ப்ராஹுஹு க்ஷேத்ரஜ்ஞைதி தத்விதஹ. ஞானம் என்றால் உலகம்னு ஒரு அர்த்தம், ஞானம் என்றால் அங்கன்மா, ஞானம் என்றால் சரீரம் என்று பொருள். தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யூத்சவா அப்படின்றது பகவத்கீதையில் இருக்கக்கூடிய முதல் ஸ்லோகம். காசியில மரணம் ஏற்பட்டால் முக்தி அப்படின்னு சொல்லப்பட்டது. பிரயாகையில ஜலத்துல ஸ்தலத்துல முக்தின்னு சொல்லப்பட்டிருக்கு. குருக்ஷேத்திரத்துல ஜலம் ஸ்தலம் அந்தரிக்ஷம் மூன்றிலும் முக்தியானது சொல்லப்பட்டது. அந்தரிக்ஷத்துல கூட செத்து போவாளா, மறிப்பார்களா அப்படின்னு கேட்டால், பீமசேனனாலே தூக்கி எறியப்பட்ட வீரர்கள்லாம் கீழே விழவே இல்லையா குருக்ஷேத்திர போர்ல. அப்ப அவெல்லாம் நேரடியாகவே மோட்சத்திற்கு சென்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்படிப்பட்டது குருக்ஷேத்திரம். இந்த சரீரம் குருக்ஷேத்திரம் மாதிரி குரு குரு அப்படின்னு நம்மளை ஹிம்ச பண்ணிட்டே இருக்கு. இதை செய் அதை செய்ன்னு இந்த சரீரம் நம்மை ஹிம்சை செய்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு யாரா அரசன் இந்த சரீரத்திற்கு அப்படின்னு கேட்டால், மனசுதான் அரசன். மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ அப்படின்னு பெருமாளே சொல்லியிருக்கார். அப்போ மனசுன்னு சொல்லக்கூடியதான அந்த அரசன் தன்னுடைய நிலையை உணர்ந்து அகங்கார மமகாரங்களுக்கு இடமளிக்காமல் தன்னை ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டால் அவன் எம்பெருமான் திருவடியை பற்றி கொள்ளலாம் என்பதாக இந்த பாசுரத்தில் தெளிவிக்கக்கூடிய ஒரு விஷயம். அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்த நின் பள்ளி கட்டிற் கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தும் கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே. இதுல ஆரம்பத்தில் ஒரு பாசுரம் சொன்ன, ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர். அதிலிருந்து ஆரம்பிச்சு திருநாரணன் தாள் காலம் பெற சிந்தித்து உய்மினோ அப்படின்னு இருக்கு. இது ஒரு அழகான ஒரு கதையை நம்மாழ்வார் இந்த இடத்துல சாதிக்கிறார். மிகப்பெரிய சக்கரவர்த்தி, உலகம் அனைத்தையும் பரிபாலனம் பண்ணக்கூடியதான ஒரு சக்கரவர்த்தி, பல சிற்றரசர்கள் கப்பம் கட்டக்கூடியதான அளவுக்கு மிக உயர்ந்த சக்கரவர்த்தி. ஒரு நாள் அவனை எதிர்ப்பதற்காக ஒரு மிகப்பெரிய படையை திரட்டி கொண்டு வந்திருக்கக்கூடிய மற்றொரு அரசன் இவனை ஜெயித்து விட்டு சென்று விட்டான். இவனுடைய மணிமுடியை நீக்கிட்டான் மிகப்பெரிய சக்கரவர்த்தி. ஒரு ராத்திரியில ராஜ்யம் எல்லாம் பறிபோயிடுத்து. பிராணன் பிழைத்தால் போரும் அப்படின்னு ஓடுறான் ஓடிக்கொண்டே இருக்கிறான். கொஞ்ச தூரம் போன பிறகு பார்த்தால் குதிரையும் போயிடுத்து, காலால ஓடுறான், கால்நடையாகவே ஓடுறான், எதையுமே எடுத்துட்டு போகல. பல ஊர்கள் கடந்து சென்று கொண்டே இருக்கிறான். ஒரு குக்கிராமம், அந்த குக்கிராமத்துல மாற்று வேஷத்துல சாயங்காலம் ஒரு மரத்தடி கீழே பதுங்கி இருக்கான். இதனால் வரைக்கும் கையை தட்டினா 1000 பேர் வருவா. விதவிதமான போஜனம் இருக்கும். இன்னைக்கோ பசிக்கிறது, ஒண்ணுமே முடியல, எதுவுமே சாப்பிட முடியல, வெளியிலயும் போக முடியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி போய் பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு தோன்றது. இப்ப பசின்னு வந்துட்டா ராப்பிச்சை எடுத்து பொழைச்சிக்க முடியும். ஆனா சாஸ்திரம் ராப்பிச்சை எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் யாருக்கும் தெரியாமல் பிச்சை எடுத்து போஜனம் செய்ய வேண்டும் என்றால், பசியை போக்கிக் கொள்ள வேண்டும் என்றால், ராஜா ராத்திரில தான் பிச்சை எடுக்கணும். வெளியில ஓடி வரும்போது பாத்திரம் எடுத்துட்டு வந்தானா, எடுத்துட்டு வரல. சரி பாத்திரத்துக்கு என்ன பண்றது? இப்ப யாரோ ஒருத்தருடைய வீட்டுல உபயோகப்படுத்திய சட்டிய உடச்சு போட்டிருக்கான், அதுல பாதி இருக்கு. அந்த தூக்கி எரிஞ்ச மண்பாண்டைய வச்சிருக்கான். உடம்ப போர்த்தி கொண்டு ராப்பிச்சைக்கு தயாரானான். அங்க இருக்கக்கூடிய வீட்டுல போய் ராப்பிச்சை கேட்டான். வீட்டுல இருக்கக்கூடியவர்கள்லாம் மீதம் இருக்கக்கூடியதை போட்டார்கள். சரி சாப்பிடணும்னு வாய் ஆசைப்படுறது. ஒரு இடத்துல போய் வீதியில் உட்காந்துக்கிறான். ராத்திரி பயங்கரமான இருட்டு, அதை சாப்பிட்றான். என்ன ஆச்சு? ராத்திரி கருணாய் படுத்துன்றிருந்தது. கருணாய் படுத்துன்றிருந்தது அவனுடைய கண்ணுக்கு தெரியல. உடனே அந்த நாயை காலால் மெரிச்சுட்டான். நாய் காலை கவ்வித்து மண்பாண்டத்தோடு இருந்த அந்த சாதமும் கீழே விழுந்தது. எதையும் சாப்பிட முடியல. நாயும் காலை கடிச்சு கொடுத்து மண்பாண்டத்தில் இருந்த சாதமும் கீழே உந்திருத்து, எல்லாம் போச்சு. முன்னாடி சக்கரவர்த்தியாக இருந்தபொழுது இருந்த நிலையை நினைச்சு பார்க்கிறான். கப்பம் கற்றார்கள் சிற்றரசர்கள்லாம், பட்டு பீதாம்பரம் போர்த்தப்பட்டவராக இருக்கிறார்கள், எல்லோரும் இவருடைய திருவடியை சேவித்துக் கொண்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு அந்த திருவடி எப்படி இருக்கு, ஒரு நாயால கவ்வப்பட்டு ரத்தம் கொற்றது. அதே மாதிரி கையில வச்சிருந்த சாதமும் இல்லை, அதுவும் கீழே கொட்டி போச்சு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை ஒரு சக்கரவர்த்திக்கு ஏற்பட்டது. இதுல இருந்து என்ன தரையிறது, ஈடு 36,000 படியில ஈட்டில் சொல்றார், கருணாய் கவர்ந்த காவலர்ன்றதுக்கு கருணாய் அப்படின்னால் கருமையான நாயின்னு மட்டும் அர்த்தம் இல்லை, அன்றி கருமையான நாய் மட்டும் அன்றீரே கருவுற்ற நாயிரே அப்படின்னு சொன்னார். அதாவது அது கருவுற்ற நாய்க்குட்டி, குட்டி போட்ட ஒரு நாய்க்குட்டி, குட்டி போட்டிருந்தா பழகினவாளையே கடிக்கும். அப்ப அப்படி இருக்கும்பொழுது அவனை எவ்வளவு ஒரு வேகத்தோட கடிச்சிருக்கும், அவன் வலி தாளாம கத்தலாம். சக்கரவர்த்தியாக இருந்தவர்களுக்கே இந்த நிலை அப்படின்னா, ஏன்னா தாரித்யமா இருக்கட்டும் ஐஸ்வர்யமா இருக்கட்டும் எதுவுமே சாஸ்வதம் கிடையாது. எது சாஸ்வதம் அப்படின்னா, எம்பெருவான் திருவடியை பற்றி கொள்வது மட்டும்தான் சாஸ்வதமோ தவிர வேற எதுவுமே சாஸ்வதம் கிடையாது. சந்திரனும் ஆதித்யனும் எழுந்தார் போலே அப்படின்னு சொன்னான். சட்டாபட்டல பீஷனே சர்வசாட்ட ஆசோத்பட்டே ஸ்புரத் கிருதி பரி ஸ்புட்டத் பிரகுட்டி கேவி பக்தரே கிருத்தே கிருப்பாக்கப்பட்ட கேசரின் தனதிரும்ப தத்தஸ்தனா சரோஜ சதிருஷா திருஷா வித்தி விசஜ்ஜதே வியஜ்ஜதே என்று சுவாமி தேசிகனுடைய ஸ்லோகம் தான் இந்த இடத்துல பிரமாணமாக காண்பிக்கணும். அப்படி நம்முடைய நிலையறிந்து எம்பெருமான் திருவடியை நாம் பற்றி கொண்டால் நமக்கு எந்த விதமான கஷ்டங்களும் ஏற்படாது என்பது இந்த பாசுரத்தினால சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதோட இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம். நாளை பார்க்கலாம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.